நெஞ்சின்னோ சை கேளாதோ கேளாதோ காதல் நெஞ்சின்னோ சை கேளாதோ எங்கெங்கும் பூந்தோட்டம் என் நெஞ்சில் போராட்டம் நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசு கேளாதோ காதல் நெஞ்சின்னோ சை கேளாதோ தீட்டும்போது உண்டான வேகம் நீ என்னை பார்க்கும்போது எங்கேயோ போகும் நாளைகளை நான் நம்பினேன் நந்தனார் போல் நான் நம்பினேன் ஆகாயம் பூமி எங்கும் முன் பூமுகம் கண்மூடி தூங்கும் போதும் முன் ஞாபகம் நெஞ்சில் போராட்டம் நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசு கேளாதோ காதல் நெஞ்சின் ஓசை கேளாதோ காதல் கொள்ள பேராசை உண்டு என்றாலும் ஏழை நெஞ்சில் போராட்டம் இன்று கோழைகளின் அம்சம் இது மௌனங்களோ பொல்லாதது சொல்லாமல் காதல் எங்கே தானாய் வரும் செல்லாத கடிதம் இங்கே ஓர் ஆயிரம் சொல்லாமல் போதாது கேளாதோ காதல் நெஞ்சின் ஓசை கேளாதோ எங்கெங்கும் பூந்தோட்டம் என் நெஞ்சில் போராட்டம் நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசு கேளாதோ